கண்ணாலே பாருமையா, கண்ணால பாருமையா, கண்ணாலே பாருமையா, கண்ணால பாருமையா, இல்லாமை தீருமையா, இருளோடி போகுமையா, உன்னேதும் வேணாமையா, பொருளேதும் வேணாமையா, உன் பாதம் சேரும் வந்த திருநாளே போதுமையா, ஏழை பங்காளாயம்மை ஏற்றிவிடக் கூடாதா, பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா, சரணங்கள் கேட்காதா, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, கண்ணாலே பாருமையா, கண்ணால பாருமையா, இல்லாமை தீருமையா, இருளோடி போகுமையா, உன்னேதும் வேளாமையா, பொருளேதும் வேளாமையா, உன் பாதம் சேரும் வந்த திருநாளே போதுமையா. ஐயா உன் திருமேனி வழிகின்றேன் ஐயாகி, கண்டத்து மணியாகி சந்தனம் நானாகும் அக்காலம் என்றென்றே காத்திருப்பேனே, ஆவல் கொண்டு ஆண்டாண்டு மாலை வந்தேனே, உருகி நின்றேனே அவையும் கேட்டேனே, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா, இல்லாமை தீருமையா, இருளோடி போகுமையா, உன்னேதும் வேணாமையா, பொருளேதும் வேணாமையா, உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா, ஏழை பங்காளாயம்மை ஏற்றிவிடக் கூடாதா, பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா, சரணங்கள் கேட்காதா, மணிகண்டன் புகழாரம் பொழுதெல்லாம் சூடாமல், சாஸ்தாவும் திருநாமம் வாயார பாடாமல், மண் மேலே ஒரு போதும் நான் தான் வாழ்வேனா, அடுத்தாலும் மாலை போடாமல் இருப்பேனா, உன்னை மறப்பேனா, மனதில் நிறைத்தேனா, கண்ணாலே பாருமையா, கண்ணாலே பாருமையா, கண்ணாலே பாருமையா, கண்ணாலே பாருமையா, இல்லாமை தீருமையா, இருளோடி போகுமையா, உன்னேதும் வேணாமையா, பொருளேதும் வேணாமையா, உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா, ஏழை பங்காளாயம்மை ஏற்றிவிடக் கூடாதா, பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா, சரணங்கள் கேட்காதா, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, கண்ணால பாருமையா, கண்ணால பாருமையா,